அதை உதவிய தரணி தன்னை முகன் பேசுகிறான். தாய் கொடுத்தது, தாய் வரம் கேட்டா, அதை எப்படி கொடுக்கணும் தொடர வர கேட்டா, தந்தையும் ராஜ்யத்தை கொடுத்துட்டார் பரதனுக்காக. அப்பேற்பட்ட ராஜ்யத்தை தீவினை என்ன நீக்கி, இதை போல தீவினை வேற என்ன என்று அதை உதறி தள்ளினான். உதறி தள்ளிட்டு இந்த நம்ம கிட்ட இங்க வந்திருக்கான். எப்படி வந்திருக்கான், சிந்தனை முகத்தில் தேக்கி, முகத்தில் அப்படியே கவலை, கண்ணில் அப்படியே தார வழிகிறது, ராவண நினைத்து நினைத்து கண்ணீர் பெருக்குறான். இந்த நிலையில போயினையே என்ற பொழுது புகழ் நோய் தன்மை கண்டால், உன்னுடைய புகழ் எத்தாகியது, உன்னுடைய குணத்தை பார்த்தால் எனக்கு என்ன தோணுகிறது தெரியுமா, ஆயிரம் ராமர் நின்று ஆவரோ தெரியலம்மா. தியாகத்திலையும் சீலத்திலையும் ராமரை விட நீ ஆயிரம் மடங்கு உயர்ந்தவன், உன்னை விட உயர்ந்தவன் யாருமே கிடையாது. இப்படி தன்னை உயர்த்தனா உயர்ந்தவனாக வளர்த்து கொண்டு விட்டான் தரவன் தன்னை. பெரும் பணக்காரர்கள் எவ்வழியிலாவது பணத்தை ஈட்டுகிறார்கள், ராஜ்யத்தை ஈட்டுகிறார்கள், சொத்தை சேர்க்கிறார்கள். ஆனால் பரதன் என்ன பண்ணான், எல்லான குணங்களை வளர்த்து கொண்டான். அப்புறம் பாருங்கன்னா ராமன் வல்ல, ராமன் வட்டாசியம் மட்டும் ஆண்டு வந்தான். 14 வருஷம் ஆச்சு. என்ன பேச்சு, அந்த 14 ஆண்டு முடிஞ்சதும் அந்த மறுநாள் காலையில நீர் இல்லாத போனால் நான் அக்னி பிரவேசம் பண்ணிடுவேன் அப்படின்னு பரதன் சொல்லிவிட்டு வந்தான். இப்ப ராமாவளம் ஆயிடுத்து, பஸ்வகமானத்தில் அவர் வந்திருந்தா பரதாசிரமம் எல்லாம் வந்தாச்சு. அப்படி இருக்க காலத்துல நந்தி கிராமத்துல இவன் பாதிய அபிஷேகம் பண்ணி 14 காலம் ஆண்டு வந்திருக்கான். எப்படி ஆனால் தங்கத்தை தீயிலே படம் போட்டு இன்னும் அதை சுத்தமாக ஆக்குவார்களோ, அதே மாதிரி தவமாகிற தீயிலே தன்னை புடம் போட்டுக் கொண்டு மிக சுத்தமாக விளங்குகிறான் என்றுதான் புலங்களை எல்லாம் அடக்கிக் கொண்டான். கண்களிலே அப்படியே கண்ணீர் மழுகிறது. ராமனை நினைத்து நினைத்துக் கொண்டே இருக்கிறான். எப்ப பார்த்தாலும் படுக்கைக்கு தரையிலே படுக்கிறான். இப்படியாக இருந்தான். நாள் வந்துவிட்டது, மாக சுக்ல பஞ்சமி அன்றைய தினம் ராமர் வந்துவிட வேண்டும். ராமர் வல்ல உடனே பெரிய குழியை வெட்ட சொன்னான். நிறைய வரகளை போட்டு தீயை வளர்த்தான். அதை பிரதர்சனம் பண்ணி அப்படியே அதை குதிக்கிறதுக்கு தயாரானான். என்ன பண்ணா, அப்படி பிரதர்சனம் பண்ணி அதை உழுவதற்கு தயாரா இருக்கிற காலத்துல இந்த செய்தி கோசலை கெட்டிச்சு. உடனே கோசலை அங்கேயிருந்து விழுந்து விழுந்து ஓடி வந்தாள். அங்கேயிருந்து ஓடி வந்து அப்பா நெல் நெல்னா என்னமோ நின்று பார்த்தான். கோசலை அம்மா வந்து நிற்கிறா. அவள் வார்த்தைக்காக மரியாதையை கொடுத்து தீயிலே விழாம நின்றோம். அப்போ கோசலை என்ன பேசினாள் அப்படின்னு கேட்டோம்னா, எண்ணில் கோடி ராமர்கள் என்னினும் அண்ணல் நின் அருளுக்கு அருகாவரோ, உள்ளியனும் நின் உயிர் போயினால் மண்ணும் வானும் உயிர்களும் வாழுமோ. அப்பா, எண்ணில் கோடி ராமர்கள் என்னினும் கோடிக்கணக்கான ராமரை நிறுத்தினாலும் கூட உன்னுக்கு சமமாக அவன் ஆகமாட்டான். உன்னுடைய அருள், உன்னுடைய பூரதை இதெல்லாம் அவ்வளவு மிக உயர்ந்தது. எல்லோருக்கும் கருணை உள்ளம் படைத்தவன் நீ. என்ன, நீதான் புண்ணியம் என்று சொன்னால் அதையே உருவெடுத்தது பரதர் என்று சொல்லலாம். அப்பேற்பவன் உயிர் போனால் என்ன ஆகும் தெரியுமா, மண்ணும் வானும் உயிர்களும் வாழுமோ. இந்த பூமி தான் இருக்குமா, குழந்தை அப்படியே பூகம் பெய்து பூமியே இல்லாம போயிடும். ஆகாயமும் இருக்காது, மகாபிரளயம் வந்துடும். ஒரு உயிரை கூட கண்ணால பார்க்க முடியாது, இதுதான் வாழும். ஆகினால அப்பேற்பட்ட எல்லோராலும் கொண்டாடத்தக்க உன்னை நம்பி அயோத்தி மக்கள் எல்லாரும் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்க நீ போய் தீயில் விழலாமா என்று சொல்லி கோதலை தடுத்தாராம். அப்ப என்ன சொன்ன, எண்ணில் கோடி ராமர் ஆவாரோ அப்படின்னு. ஆக இப்பொழுது பரதன் கோடி ராமனுக்கு சமமாக ஆகிவிட்டான். இதெல்லாம் பார்க்கின்ற காலத்துல சுவாமி தேசியனுடைய அந்த ஸ்ரீ சுக்தி விகல்பியமான பிரதமேன கீர்த்தியா, புகழினால் ராமனோட நீ விகல்பிக்கப்படுகின்றவனாக, உயர்ந்தவனாக கருதப்படுகின்றவனாக நீ இருந்து தேவர்களெல்லாம் உன்னை வணங்க முடியாத நீ பொருள் ஆகினாய் என்று இப்ப பேசுவது மிக அழகானது சுவாமி தேசியனுடைய இந்த சித்திரம். அரண்யோக்கியம் பதமஸ்பிருஷந்தி ராஜாரிஷபலன்ஸ்தானித்யாசிகயாநிராஸ்தர்கூகசாம்ரகதேர்விதானம். ஸ்லோகம் 167. அரண்யோக்கியம் பதம் அஸ்பிருஷந்தி ராமஸ்ய ராஜாரிஷபலன்ஸ்தான் அஸ்தானித்யாசிகயாநிராஸ்தர்கம் சொர்க்கௌகசாம் ஸ்வைரகதேர்விதானம். பாதுகாதேவி, நீ என்ன பண்ண, நீ எங்க இருக்கணும்? ராமனுடைய திருவடிங்கிறத இருக்கணும் இல்லையா? இப்போ ராமனுடைய திருவடி எப்படி இருக்கு? அரண்யோக்கியம் பதம். ராமனுடைய திருவடி காட்டுக்கு சொந்ததாக இருக்கு. காட்டில் சஞ்சாரம் பண்ணி போக வேண்டிய நிலையில் ராமன் இருப்பதுனால அந்த திருவடிக்கு ஒத்தாசியான இருக்கணும். அப்படி இல்லாமல் என்ன பண்ண, பதம் அஸ்பிருசந்தி அந்த திருவடியோட நீ இப்ப இல்லை. நீ விட்டுவிட்டு என்ன பண்ண, நீ இப்ப ராமஸ்வர ராஜாரிஷபதம் நிவிஷ்டான் ராமனுடைய சிம்மாசனம் இருக்க, பதம்னா சிம்மாசனம், அதாவது உட்கார வேண்டிய இடம், ராஜர்களுக்கு அரசர்களுக்கு உரியதான இடம், அந்த இடத்தை நிவிஷ்டா அதுல போய் உட்கார்ந்தார். ஆக ராமனுடைய ராட்டுக்கு போகக்கூடிய திருவடியை தொடாமல் அதை விட்டுவிட்டு ராமன் அமரக்கூடியதான சிம்மாசனம் இருக்கேன், அந்த சிம்மாசனத்தில் வந்து நீ அமர்ந்து விட்டாய். இதனால என்ன லாபம் அப்படின்னு கேட்டா, சொர்க்கூபசாம் சைரகதே விபாகம், நீ நாட்டுக்கு போகாமல் நாட்டுக்கு பரதனோட வந்ததுனால என்ன லாபம் அப்படின்னு கேட்டமனா, பரதனோட நீ நாட்டுக்கு வராத போனா ராமன் என்ன பண்ணிருப்பான், சித்திரக்கூடத்திலேயே தங்கி இருக்க வேண்டியதாக இருக்காரு, காட்டில் சஞ்சாரம் பண்ண முடியாது. பரதனன், நானும் நாட்டுக்கு போக மாட்டேன், இங்கேயே ஒன்ன போல நானும் இங்கேயே காட்டிலேயே இருக்கேன், நானும் ரேசி போல இருக்கேன் அப்படின்னு பிடிவாதம் பண்ணினால் அப்ப என்ன ஆகும், அயோத்தியா மக்கள் அயோத்தி மக்கள் எல்லாரும் நாட்டுக்கே திரும்ப மாட்டா. அப்போ சித்திரக்கூடமே அயோத்தியா மாறினாலும் மாறிடும், அல்லது அவர்கள் நாட்டுக்கு திரும்பினாலும் அவர்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு சித்திரக்கூடத்திலிருந்தே நீ செய்ய வேண்டியதாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுதும் நீ காட்டில் பிரவேசம் பண்ணி ராவண சம்பாதம் பண்ண முடியாமல் போயிடும். ஆக நீ பரதனோடு நாட்டுக்கு போய் சிம்மாசனத்தில் ஏறி அமர்ந்தபடினால அமர்ந்தும் என்ன பண்ண, நீ ஆஸ்தான நித்தியாசிகையா நிராஸ்தான் ஆஸ்தான நித்தியாசிகா சரிங்களா, ஆஸ்தானத்தில் அதாவது சிம்மாசனத்தில் எப்ப பார்த்தாலும் சபையில எப்ப பார்த்தாலும் நீ உட்கார்ந்துருந்தாய். ராம சிம்மாசனத்தில் பாதுகாதேவி எப்பவுமே அமர்ந்திருந்தார், எப்பவுமே தர்பார் தான். அப்படி நீ உட்கார்ந்துருக்கனால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டோம்னா, சொர்க்கூகசாம் சொல்லே விவேகாதம் இந்திரன் அக்னி வாயு சூரியன் சந்திரன் இது மாதிரி தேவர்கள்லாம் இருக்காள் இல்லையா, இவர்களும் ஆகாசத்தில் இஷ்டப்படி நடமாட முடியாத போயிடுச்சு. ராவணனுடைய உபதிரவத்தினால வழியே தலையாட்ட முடியாத வளர்க்கலாம் அப்படி திண்டாடிருந்தான். ராமன் வனத்துல சஞ்சாரம் பண்ணதுனாலதான் ராவண சம்ஹாரம் ஏற்பட்டது, அவளுக்கெல்லாம் இஷ்டப்படி எங்கும் சஞ்சாரம் பண்ணக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. அப்படி ராமன் காட்டுக்கு சஞ்சாரம் பண்றதுக்கு யார் காரணமானா, நீ பரதனோட போய் ராம சிம்மாசனத்திலே அமர்ந்து நாட்டை ஆண்டபடியினாலே, அதனால நீ அந்த ராமனுடைய திருவடியை விட்டுவிட்டு ராமனுடைய பதனான சிம்மாசனத்தில் ஏறி அமர்ந்தபடினால பரதன் துணை கொண்டு நாடெல்லாம் நீ காப்பாற்றினாய், அதே சமயத்தில் தேவர்களுக்கு இஷ்டப்படி சஞ்சாரம் பண்ணக்கூடிய நிலையும் ராம சிம்மாசனத்தினாலே ஏற்பட்டது. ஆனால் எல்லாவற்றிற்கும் முழு காரணமாக இருப்பது நீதான். என்று பாதியினுடைய பெருமையை சுவாமி தேசிகன் பேசியாயிற்று. அகாசனேசேதி நிகண்ணான் வெங்கேசபாதாவணி தன்ன சித்திரம் எத்திராதிரூடாக கிரமஸ்புராத்தாம் உத்தம் சயந்தே ரகுசர்வபூமாக. யோகம் 168. ராஜாசனேசேதி நிகண்ணான் வெங்கேசபாதாவணி தன்ன சித்திரம் எத்திராதிரூடாக கிரமஸ்புராத்வம் உத்தம் சயந்தே ரகுசர்வபூமாக. முன் ஸ்லோகத்தில் பாதுகா தேவி சிம்மாசனத்தில் அமர்ந்த பெருமையை பற்றி பேசினார். சிம்மாசனத்தில் அமர்ந்தது அவ்வளவு வசந்த அவ்வளவு பரிசு இல்லைன்னார்கள். ராஜாசனேசே பவதி நிகண்ணா, ராமன் நீ சிம்மாசனம் இருக்க, அந்த சிம்மாசனத்தில் போய் நீ அமர்ந்தாய் அல்லவா, என்ன பாதிகையே, நீ சிம்மாசனத்தில் அமர்ந்தது தன்னாச்சித்திரம், அது ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை, தெரிஞ்சுதா? ஏன் உனக்கு இது ஆச்சரியமா? கிடைக்காது உனக்கு கிடைச்சுதான் அது இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டா, சத்ராதிரு ஊடாக கர்மசூர அத்தம் உத்தம் சயந்து அந்த சிம்மாசனத்தில் எத்தனை பேர் உட்காந்துருக்கா, மனுவம்சத்து அதாவது ரகுவம்சத்து அரசர்கள்லாம் அந்த சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருக்காரு இதுக்கு முன்னாடி. அப்படி அந்த ரகுவம்சத்து அரசர்களெல்லாம் பட்டாபிஷேகம் பண்ணிட்டு சிம்மாசனத்தில் அமர்வதற்கு என்ன பண்ணுவா தெரியுமா, வந்து ரகுநாதன் சன்னதிக்கு போய் அவனை அர்ச்சித்து உபாசனை பண்ணி சேவித்து அவன் திருவடியில வணங்கி அவன் திருவடியங்கே இருக்கும்படியான உன்னை சாதுரையை தன் தலைமையில தாங்கி அதற்கு பிறகு சிம்மாசனத்திலே வந்து அவர்களார். ஆனால் ரகுவம்சத்து அரசர்கள் எல்லாரும் உன்னை தயார தாங்கியிருக்கிறார்கள். ஆக அப்பேற்பட்ட சிம்மாசனத்தில் நீ உட்காருங்கிறது என்ன பெருசு? சிம்மாசனத்தில் இருந்த அரசர்கள் யாராரோ அவ தலையிடலாம் நீ உட்கார்ந்துருக்கிய, அப்படி இருந்த உனக்கு இப்ப அவர்கள் அமர்ந்த சிம்மாசனத்தில் அமர்வதுங்கிறது தன் சித்திரம், அது வந்து பெரிய ஆச்சரியம் இல்லை. எப்படியானால் நம்மாழ்வார் வேற ஜாதியில் அவதரித்திருந்தாலும் கூட அவர் பாகுதமாக திருமேனியோட உயிரிழத்தில் இருந்து வைக்கிற காலத்தில் மதுரகாதிகள் போய் அவரை ஆச்சரித்தார், அவரை கொண்டாடினார். அதே சமயத்தில் பின்காலத்தில் நாதமணிகள் என்ன பண்ணார், அதே நம்மாழ்வார அப்ராதமான உருவத்தில் அது நம்மாழ்வார் நாதமணிகள் கணினருக்கு தாம்பை சொல்லி ஜெபித்து உபாசனம் பண்ணி அவர் சீவகண்டத்திலேருந்து நம்மாழ்வார் எழுந்தருளி இவருக்கு உபதேசம் பண்ணி ஆச்சாரியனாக ஆனார். சரிங்களா? இவருக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் பெருசா கிடைச்சது இது எதனால் அப்படின்னா, மதுரகாதிகள் முன்னாடியே அவரை ஆசையித்து ஆச்சாரியனாக ஆக்கிக் கொண்டார். பிற்காலத்தில் அப்ராகிருதமான திசையில நாதமணிகள் தன்னை ஆச்சாரியனாக ஆக்கிக் கொண்டார். அதுபோல அந்த ரகுவம்சத்து அரசர்கள் அமர்ந்த சிம்மாசனத்தில் அவர்கள் தலையாலே தாங்கப்பட்ட நீ அமர்வதுங்கிறது ஒரு உயர்வு இல்லை என்று பேசினார். பரிவருத்தமாசீத்ணம் தட்சிணோமுகம் பிரசம்பவேத் காஞ்சன பாதரட்சு ராமஸ்ய ரக்ஷோ மிருகயா விஹாரஹ. பத்ராசனம் சேத் பரிவருத்தமாசீத் தேவி க்ஷணம் தட்சிணோமுகம் வசந்தவேத் கஞ்சன பாதரட்சே ராமஸ்ய ரக்ஷோ மிருகயா விஹாரஹ. காஞ்சன பாதரட்சே, தங்கமயமான அழகிய எம்பெருமானுடைய திருவடியை காக்கும் அதுவே உன்னாலேயே காலம் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்துவிட முடியும். ராவணன் என்ன செய்யணும், ராட்சசர்களை அழித்து ராவணாதிகளை அழிக்கணும். இந்த காரியம் உன்னாலேயே செய்ய முடியும். எப்படி செய்ய முடியும், இங்கேருந்து படைகளை அனுப்பியும் செய்யலாம், ஆனால் அயோத்தி படையை அனுப்ப வேண்டிய தேவையில்லை. பத்ராசன் அஞ்சு பரிவிருத்தாசி சிம்மாசனம் இருக்கையா, அதை கொஞ்சம் இப்படி திருப்பி என்று தெற்கு திசையை நோக்கி நீ பார்த்தாலே போதும். சரிங்களா, உன்னுடைய முகம் கணம் தட்சிணத்தோ முகம், தெற்கு திசையை நோக்கி உன் முகம் இரண்டு ஒரு நிமிஷம் அப்படி திரும்பினாலே போதும். உன்னுடைய நோக்கு இருக்க பார்வை, அந்த பார்வைப்பட்ட எல்லாம் என்ன ஆகணும் அப்படின்னு அழிந்து போதும். ஆனால் ராவணாவில் எல்லாம் உன் பார்வையினாலேயே நீ அழித்து விடலாம். ஆனால் நீ என்ன பண்ண, இங்க அயோத்தி நாட்டு மக்களை பாதுகாப்பதோடு நின்று விட்டாய். அங்க என்ன பண்ண, ராமனுக்கு விட்டு விட்டாய். ஏன்னு கேட்டா, ராமன் எதற்கு அவதரித்திருக்கிறான் அப்படின்னு கேட்டா, ஊடகத்துல விளையாடணும்னு அவதரித்திருக்கான். என்ன விளையாட்டு, ராமஸ்ய ரக்ஷோ மிருகயா விஹாரஹம், அரக்கர்களாகிற விலங்குகளை எல்லாம் வேட்டையாடி தீர்க்க வேண்டும். சரிங்களா, அப்படி வேட்டையாடுற விளையாட்ட ராமன் தனனும். அந்த ராட்சர்கள் எல்லாம் நீயே பார்த்து உன் பார்வையினாலேயே தீர்த்து கட்டிவிட்டால் அப்புறம் எங்க வேட்டையாடுறது ராமன். ஆகினால ராமனுடைய எண்ணம் நிறைவேறாமல் போயிடும், அவனுக்கு விசாரம் இல்லாமல் விளையாட்டு இல்லாமல் போயிடும். இதற்காக நீ என்ன பண்ணு கேட்டா, அந்த தென்திச பக்கமே திரும்பி கூட பார்க்கல. நீ பார்த்துருந்தா எல்லாம் அழிஞ்சு கொடுக்கும், அந்த பட்சமே பார்க்கல. ராமனே எல்லாத்தையும் சம்பாரம் பண்ணிட்டான் அப்படின்னு நீ இருந்து விட்டாய். ஆக ராமனை விட உன்னுடைய பெருமை இருக்க மிக உயர்ந்தது. பார்வையினாலேயே ராமநாதிகளை அழிக்கக்கூடிய ஆற்றல் உனக்கு இருக்கிறது என்பதை இந்த ஸ்லோகத்தில் சாமதேசன் வர்ணித்தார். அதோடு பாதுகாப்பு சம்பந்தம் இருந்ததுன்னு வச்சுக்கோ, அப்ப அறக்கிறதை சொல்ல முடியாத ராமன் தானோட இவ்வளவு காட்டுக்கே போயிருந்தாங்களாம். அந்த பாதுகனுடைய கலாச்சாரம் அந்த அறக்கரை மேல விழுந்து கொடுத்தனா அந்த அறக்கரை சொல்ல முடியாமலே போடும் ராமனுக்கு. அதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டா, பாதுகை இருந்தால் பாதுகாப்பு சம்பந்தம் இருந்தால் அவர்கள் காப்பாற்றப்படுவார்கள், பாதுகாப்பு சம்பந்தம் இல்லாவிட்டால் அழிவார்கள். பாதுகை யாரு, அவர்தான் சடகோபனான ஆச்சாரியம். ஆக ஆச்சாரியரை யார் அடையலையோ அதான் பெருமாள் தண்டிப்பாரே இல்லைய, ஆச்சாரியன் நடந்த அயோத்தி மக்களை தண்டித்தாரா, தாழ்த்தினார் அவர்களை வாழ செய்தார். ஆகினால ஆச்சாரிய சம்பந்தம் சிறந்தது என்பதும் இந்த ஸ்லோகத்தில் எடுத்துக்காட்டப்படுகிறது. ராகவபாவரட்சேன்சிதாட்சசராஜதானி மாலேவதாவது துளிதாமலந்தை உத்யானசாகா முருக யூசவைஸ்தே தாவத்தயா ராகவபாவரட்சேன் விவேசிதா ராட்சசராஜதானி மாலேவதாவது லலிதா மதந்தை உத்யானசாகா மிருகயூசவைஸ்தே. பாதுகா பட்டாபிஷேகமாகி சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறது. ஆக நாட்டை ஆள வேண்டிய பொறுப்பை ஏற்றுக்கொண்டு விட்டது. இப்போ பாதுகைக்கு சொந்தமான ராஜ்யம் எது அப்படின்னு கேட்டா அயோத்தி மாத்திரம் இல்லை. சரிங்களா, காடுகள்லாம் கூட அயோத்தியா சாம்ராஜ்யத்தை சேர்ந்ததுன்னு ராமனே வாலிக்கு பயிர் சொல்லி சொல்லியிருக்காரு. வாலி கேட்டான், நான் நிரபராஜி என்ன போய் நீ ஏன் கொண்டேன்னு கேட்டான். சரிங்களா, என்ன கூடதுக்கு உனக்கு என்ன விஷயம், நான் மட்டும் இங்கே ராஜ்யத்தை ஆண்டுருக்கேனே அப்படின்னா அதுக்கு பதில் சொன்ன ராமன் அப்படின்னா, இச்சுவாகுனாம் இயம் பூமி சசைல வனகானமா, இச்சுவாகும் சித்தை சேர்ந்த எங்களுக்கு இதெல்லாம் எங்களுடைய ஆளுகைக்கு உட்பட்டது. இங்க இருக்கின்ற மலைகள் காடுகள் எல்லாமே எங்களுடைய ஆளுகைக்கு உட்பட்டது. மிருகவட்சி மனுஷியானாம் நிகிரக பிரகிரகாவதி. அதனால எங்கள் ஆட்சிக்கு உட்பட்டதாகினால இதில் இருக்க முடியாத மிருகங்கள் பறவைகள் மனுஷர்கள் இவர்களை நிகிரகிப்பதோ அவர்கள் வாழ வைப்பதோ அதெல்லாம் எங்களுடைய பொறுப்பு. ஆகினால நீ விலங்காக இருந்தாலும் தவறு செய்தவனால உன்னை நாம் கண்டிப்போம் என்று பாலிக்கு பதில் சொல்கிறார் ராமன். இதிலிருந்து என்ன தெரிகிறது? அயோத்தியா சாம்ராஜ்யத்தை சேர்ந்தது எல்லாம் என்று தெரிகிறது. அப்ப ராவத்தயாராயோபாதரட்சே ராமனுடைய பாதரட்சையே திருடியை காக்கம் அதிலேயே நீ என்ன பண்ண அப்படிங்கிட்டா விபீஷிதா ராட்சச ராஜதானி ராட்சசனுடைய ராஜதானி இருக்க லங்கா அதை ஜெயிக்கணும்னு நீ ஆசைப்பட்ட இல்லைங்களா? ஆசைப்பட்டைய நடவடிக்கை எடுக்கல. அதுக்குள்ள என்ன ஆயிடுத்து? ராணி அம்மா ஆசைப்படுறான்னு தெரிஞ்சதோ இல்லையோ அயோத்தியா சாம்ராஜ்யத்தினுடைய பூங்கா சொல்லுங்களா இது கிறிஸ்டியந்தேங்கிறது உத்யானவனம். அது அதில் உத்யானவனத்தில் இருக்கின்ற குரங்குகள்லாம் என்ன பண்ணிட்டு தெரியுமா? ராணி அம்மா ஆசைப்படுறது அப்படிங்கிறதுக்காக எல்லாம் இங்கேருந்து புறத்து போய் உத்யானூசவைஸ்தே உன்னுடைய உத்யானத்தில் இருக்க முடியான பூங்காவில் இருக்க முடியான இந்த சகாவரங்கள் குரங்குகள்லாம் எல்லாம் திரண்டு போய் லங்கைய என்ன பண்ணிட்டு தெரியுமா? குரங்கின் கையில் ஆகப்பட்ட பூமாலை என்று சொல்லுவார்கள். அதுபோல ஒரு பூனாலை எப்படி பிச்சு பிச்சு கசக்கி எழுந்திருமா குரங்குகள், அதே மாதிரி எல்லாம் அங்க இருக்கிற தேனை கல்லெல்லாம் குடிச்சுக்கிட்டு லங்கைக்கு போய் உன்னை சேர்ந்த வானரங்கள் எல்லாம் லங்கையை சின்னாபனமாக ஆக்கிவிட்டு மேலே போல கசக்கி தூக்கி எறிஞ்சுக்கிட்டு நீ ஆசைப்படுறதுக்கு முன்னாடியே இப்படி உன்னை சேர்ந்த வானரங்கள் எல்லாம் காரியங்கள் பண்ணிருக்குன்னு சொன்னா நீக்கு நீ ஆசைப்பட்டு திட்டம் போட்டானா அப்புறம் என்ன ஆசை உலகம் தெரியுமா? அதனால நீ ஆசைப்படுவத உங்க லங்கையை ராவண சம்ஹாரத்திற்கு காரணமாக ஆயிற்று. ஆக அத்தகைய பெருமையை படைத்தவள் நீ. ஏன்னா ராகவனுடைய பாதரட்சை அல்லவா, ராகவன் என்ன பண்ணானோ அதெல்லாம் பண்றதுக்குரிய ஆற்றல் உனக்கும் இருக்கிறது. அதனால ராவனுக்கு முன்னாடி நீயே அந்த லங்கையை ஜெயித்திருப்பாய். ஆனா ஜெயிலிருந்து திட்டம் போட்ட அதுக்குள்ள உன்னுடைய படைகள் வானர படைகள் எல்லாம் உன்னுடைய உத்யானத்தில் இருக்க முடியாத வானர படைகள் எல்லாம் லங்கைக்கு போய் தீர்த்துட்டு வந்துருக்கு அப்படி நினைச்சிட்டே செய்யக்கூடிய படைகள் எல்லாம் உடையவள் நீ என்று பாதியினுடைய ஆட்சியினுடைய பெருமையை பேசுகிறார் இந்த ஸ்லோகத்தில். மகிழ்ச்சிதான் ராகவபாதரட்சேன் பத்ராசனஸ்தாம்பவதீம் ஸ்ருசந்த பூர்வம் தசாத்வே நேயதே விபூய கல்யாணதாம் ஆசிரே கிரீடாஹ மகிழ்ச்சிதாம் ராகவபாதரட்சே பத்ராசனஸ்தாம் பவதீம் ஸ்ருசந்த பூர்வம் தசாத்வே நேயதே விபூய கல்யாணதாம் ஆனசிரே கிரீடாக ராகவ பாதரட்சே ராமனுடைய சிறு போற்றி பாதுகாக்கின்ற ஏ பாதுகாதேவியே ராணியே இதில் இருக்கா பத்ராசனஸ்தான். இப்ப சிந்தாகத்தில் ஜென்மனை அமர்ந்திருக்கிறாய். இந்த சிந்தாகம் இருக்கிற காலத்தில் அயோத்தி நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க சித்திரசுரெல்லாம் இருக்கார்களே அவர்களெல்லாம் காணிக்கை செலுத்துவதற்காக இங்கே வருகிறார்கள். வந்து என்ன பண்றார்? உன்னை வணங்குகிறார்கள். வணங்கி அதனால் அவெல்லாம் கல்யாணத்தன்மையை அடைந்தன அடைந்தார்கள். அவருடைய கிரீடங்களெல்லாம் கல்யாணத்தன்மையை அடைந்ததுன்னார். ராஜாக்கள்லாம் வந்து தன் கிரீடமானது திருவிழா படும்படியாக வந்து சேவிக்கிறார். சேவிக்கிறதுனால கல்யாணத்தை அடைந்தார்கள்னா சேவத்தை அடைந்தார்கள் அவர்கள் எல்லாம் அப்படின்னு வரதுதான். அந்த கிரீடங்கள்லாம் தங்க வயமானது இல்லையா? அந்த கிரீடங்கள் எல்லாம் கல்யாணத்தை அடைஞ்சது, தங்கத்தன்மையை அடைஞ்சது. வீடுகள் அப்பதான் தங்கமா போச்சுங்கிறார். ஏன் மீடியே முன்னாடியே போட்டு இருக்கிறது தங்ககிரீரம் தானே அப்படின்னு கேட்டா, பூர்வம் தசாப்தே நேதே திபூயா, முன்னாடி அவர்கள் சாதி கொண்டதெல்லாம் தங்கமா இருந்தாலும் கூட மீண்டும் கல்யாணமா இருந்தார், கல்யாணமா தங்கம் இருந்தார், கல்யாணத்தன்மை அடைந்திருந்தாலும் கூட மீண்டும் கல்யாணத்தன்மை அடைஞ்சது அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ தங்க கிரீடங்கள் எல்லாம் கிரீடங்களோட கூட அரசர்கள் உன்னை வந்து வழிவிடுவதனால அவர்கள் எல்லோரும் கல்யாணத்தான் மானசரே சேமத்தை அடைந்தார். கல்யாணம்னா மங்களமும் ஒரு அர்த்தம், அதனால எல்லாரும் சேமத்தை அடைந்தார்கள். அதே சமயத்தில் இந்த கிரீடங்கள்லாம் தங்கமயமாக ஆச்சு, முன்னாடி தங்கமா இருந்தாலும் கூட இன்னும் உயர்ந்த தங்கமாக இப்ப மாறிச்சு அப்படிங்கிற கருத்தை எழுப்பும்படியாக இந்த ஸ்லோகம் அமைந்திருக்கிறது. அதனாலதான் எவ்வளவு புண்ணியசாலிகளா யார் இருந்தாலும் கூட ஒரு ஆச்சாரிய சம்பந்தம் வந்த பிறகுதான் அவர்களுக்கு சேமம் உண்டாகும். அதனால அது போல அப்படிங்கிற அரசியல் நினைக்கிறது. எப்படியானால் இத்தர்கள் எல்லாம் முன்னாடி எப்படி இருந்தாலும் கூட இந்த பாலாதேவியை வணங்கின பிற்பாடுதான் அவர்களெல்லாம் கல்யாணத்தன்மையை அடைந்தார்கள், அவருடைய கிரீடமும் கல்யாணத்தன்மையை அடைந்தது, தங்கமாக ஆயிற்று என்று இங்க அழகான முறையில சுவாமி தேசியம் இந்த கருத்தை சகித்தாயிற்று. பாண்டரமாதபத்திரம் பித்ராவிதிம் மணிபாதரட்சு ஆசீத்தம் விசுதேன சாயாசனகிராபரவசியமூலோகம் 172. அனிச்சத பாண்டரமாதபத்திரம் பித்ராவிதிம் மணிபாதரட்சு ஆசீத் தவர்த்தம் விதுதேன தேன சாயாசம் அக்ராதரவஸ்யமௌளவு. தசரதர் என்ன சொன்னார்? கைகேயின் வரத்துக்கு கட்டுப்பட்டு உள்ள பரதனுக்கு ராஜ்யத்தை கொடுத்தார். ராஜ்யத்தை கொடுத்தானா என்ன அர்த்தம்? ராஜ்யத்திற்குரிய வெண்கற்ற கொடையை கொடுத்தார். சரிங்களா? ஆக இந்த வெண்கற்ற கொடையை பிடித்து ராஜ்யத்தாள் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. பாண்டரமா ஆசபத்திரம், பாண்டம்னா வெளுப்பான ஆசபத்திரம்னா கொடை, அந்த வெளுப்பான கொடை இருக்க அது எனக்கு வேண்டாம் அப்படின்னு பரதன், அது அவன் விரும்பல். அனிச்சதா வெண்கற்ற கொடையை பரதன் விரும்பவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? பரதன் ராஜ்யத்தை ஆளுவதற்கு விரும்பவில்லைன்னு அர்த்தம். அது ஏன் விரும்பல? சாமான்யமா ஏதாவது கஷ்டப்பட்டு வாங்கணுமா அப்படின்னா சுகமா கிடைச்சது உனக்கு. பித்ராவிதி எண்ணம் மணிபாதரட்சு, தகப்பனா கொடுத்து இந்த வெண்கற்ற கொடையை வச்சுக்கோன்னு பிடிக்கோன்னு சொன்னா இது வேண்டான்னு இருப்பாங்க. ஆனால் அந்த வெண்கற்ற கொடை நிலவுக்கு அது பகவனுக்கு விடல, அது கிடைக்க வேண்டிய பிராப்தி அதுக்கு வந்து ஒரு ஆளை கிடைச்சதுங்கிறார் மறுபடியும். எப்படின்னு கேட்டா அப்புறம் நீ பின்னாடி என்ன பண்ண? ராஜ்யம் வாண்டான்னு சொல்லிவிட்டு காட்டுக்கு போய் ராமன் அழைக்க போக ராமன் வராமல் வாழ்கையை விருந்துகளை பண்ணிக்கொண்டு திரும்பி வந்தார் இல்லவா? அப்போ திரும்பி வந்த ஒரு பாடு வாழ்கையை நந்தி கிராமத்தில் பிரதிஷ்டை பண்ணி சிம்மாசனத்தில் அமர்த்தி ஆராய்ச்சி வந்தார். அப்பொழுது அந்த பாதுகா தேவிக்கு ராஜசின்னமான வெண்கற்றைக்குள்ள இருக்க அதை நீ பிடிப்பார். வாழ்கைக்கு நீ வெண்கற்றைக்குடையை பிடித்தால் அதனுடைய நிழல் யாருக்கு கிடைக்கும்? பாதுகைக்கு எப்படி கிடைக்குமோ அதே மாதிரி பரதனுக்கும் கிடைக்கும் இல்லையா? நாங்க இப்ப கூடவே அழைச்சிட்டு கூட பிடிச்சிட்டு போனோம்னாக்க அந்த நிழல்ல இருக்கிற மாதிரி நாமும் தான் இருப்போம். அதுபோல பாதுகையை ஆராதிப்பதற்காக இவன் வெண்கற்றைக்குடையை பிடிக்க போல அதனுடைய நிழல்ல இவன் இருந்தான். அப்ப என்ன சொன்னா, இவனுக்கு ராஜ்யம் வேண்டான்னு உதறினாலும் கூட ராஜ்யம் அவனுக்கு வந்து சேர்ந்தது அப்படின்னா. அனிச்சதா தாண்டவ மாதபத்திரம், வெண்கற்றக்குடையை விரும்பாதனா இருந்தாலும் கூட சித்ராவிதியின் நம் மணிபாதுகரத்தை தாபனாலே கொடுக்கப்பட்டது அந்த வெண்கற்றக்கொடை. அந்த வெண்கற்றக்கொடை என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, தொடர்ச்சம் செய்யணும் உன்னை ஆராதிப்பதற்காக தினந்தோறும் உபகாரத்தில் வெண்கற்ற கொடையை பிடிப்பான் பாரதன். அப்படி பிடிக்கிற போது சமக்ரா பரதஸ்யமனல், அந்த படையினுடைய நிழல் முழுவதும் பரதங்களை மீது விழுந்தது. அதனால் அழகாக சிவசாதிக்கிறான். வேண்டாம் என்றாலும் கூட நல்லவருக்கு எதுவும் எல்லாம் தானே வலுவிலையே வந்து கிடைக்கும் அப்படின்னு திருவள்ளம் இந்த ஸ்லோகத்தில். சாதுக்கே ரகுபத உதிருச்சயா பிரத்திதேவன விஹார கௌதுகாது அதிராஜ்யம் அதிகம்யதே யுவாம் அக்ஷதம் பசுமதீம் அரக்ஷதம். சாதுக்கே ரகுபத உதிருச்சயா பிரத்திதேவன விஹார கௌதுகாது அதிராஜ்யம் அதிகம்யதே யுவாம் அக்ஷதம் வசுமதீம் அரக்ஷதம். ஸ்லோகம் 173. முன் ஸ்லோகத்தில் பரதாகவன் வெண்கொற்றக்கொடை நிழலிலே இருந்து ராஜ்யத்தை ஆண்டதாக பேசப்பட்டது. அது வெண்கொற்றக்கொடை நிலையிலிருந்து ராஜித்தாளக்கூடிய ஒரு நிலை பரதனுக்கு எப்படி ஏற்பட்டது? எதிர்ச்சையாக எதிர்பாராமல் அவருக்கு ஏற்பட்டது. அதேபோல ராஜிகளுக்கும் ராஜ்யம் ராஜ்யாதிகாரம் எப்படி வந்ததுன்னு கேட்டால் அதுவும் எதிர்ச்சையாக வந்தது என்கிறார் இந்த ஸ்லோகத்திலே சுவாமி தேசிகன். பரதன் ராஜ்யத்தை விரும்பல, கையோட சேர்ந்து போய் வேண்டினா அப்ப ராமன் கண்டிப்பா வருவான் அப்படின்னு மக்கள் எல்லாம் நினைத்தார்கள். அதனால ராமன் திரும்பி வருவான் என்ன, ஏன்னு கேட்டா வனவாசங்கிறது முக்கியம் இல்லை, வரம் ரெண்டு, ஒரு வரம் பரதன் ராஜ்யத்தாரணம், பரதன் ராஜ்யத்தை ஆளுவதற்கு கேடு இல்லாமல் இருப்பதற்காக ராமன் காட்டுக்கு போகணும். அதனால இது எது முக்கியம், பரதன் ஆள்வதுதான் முக்கியம் முதல் வரத்துல, அதுக்கு உதவியாக ராமன் காட்டுக்கு போகணும் என்று. ஆனால் இப்பொழுது பரதனும் நாட்டை ஆளவில்லை. பிரதானமானது நாட்டை ஆள்வது என்பது பரதனுக்கு எப்படி இல்லையோ அப்ப ராமன் காட்டுக்கு போக வேண்டிய தேவை என்ன? அவன் ஆட்சியை உறுதிப்படுத்துவதற்காக என்றோ ராமன் காட்டுக்கு போகணும்னு கேட்டா வரம் நல்ல பிரதானமானது எப்ப இல்லையோ அப்போ அதுக்கு அங்கமாக அதை உறுதிப்படுத்துவதற்காக கேட்ட இரண்டாவது வரத்தை நிலைநாட்டணுங்கிற தேவையில்லை. ஆகினால பரதன் தாயை வைத்துக் கொண்டு என்று ராமனை பிரார்த்தித்தால் ராமன் கண்டிப்பாக வருவான் என்று நினைத்துதான் மக்கள் எல்லோரும் படையெழுத்து சேர்ந்து சென்று ராமனை பிரார்த்தித்தார்கள் ராஜ்யத்துக்கு வர வேண்டும் என்று. தசரதனுக்கும் வரன் கேட்டார், அதனால் அவருடைய பொறுப்பு கேட்ட வரன்னா தசரதன் அழித்து விட்டார், அதனால் அவருடைய பொறுப்பு நீங்கிச்சு. ஆனா அவருக்கு பரதனே ராஜ்யத்தை ஆளணும் அப்படி ஆளணும் ஆளாது போனால் எனக்கு மனசு கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு இருந்ததுன்னா அது இல்லை. வரத்தை கொடுத்தும் உத்தரவிட்டோம், அதனால வரத்தை கொடுத்தோம், அவ்வளவுதான். ஆகையாலே தசரதருக்கு விரோதமாக ராஜ்யத்தை ஆகக்கூடாதுன்னு பரதன் ராஜ்யத்தை இழக்கவில்லை. ராஜ்யம் வேண்டாம் ஏன் சொன்னான் அப்படின்னு கேட்டா, தனக்கு நாடெல்லாம் அபகீர்த்தி ஏற்படுமே, எல்லோரும் நமக்கு பழிப்பார்களே, அபவாதம் வருமே என்கிற பயத்தினால்தான் அவன் நாட்டை ஆளுவருக்கு ஒத்துக்கொள்ளவில்லை. அப்படி இருக்க ராமன் பிரிஞ்சு வருவதில் ஒன்றும் தப்பு இல்லை, பிரிஞ்சு வந்திருக்கிறான். ஆனால் ராமன் என்ன சொன்னான் அப்படின்னு கேட்டா, தேவர்களுக்கு வரிகளுக்கெல்லாம் கொடுத்த ஒரு அபயப்பிரதானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தினால அவன் என்ன பண்ணான், திடீர்னு காட்டுக்கு போக ஆரம்பித்தான். பிரச்சிதேவன விஹார கௌதுகாது சாதுகே ரகுபதவு எதிர்ச்சையா. அதுகேன் ராமன் ஆட்டுக்கு போன எதற்காக கேட்டா எல்லோரையும் பாதுகாப்பதற்காக, மாடுகளை காப்பாதற்காக. நல்ல எதிர்ச்சையா ஆட்டில் தண்டகாரண திருஷன் தான் அங்கே ராட்சர்களை வேட்டையாடி விளையாடினான். அதே போல அப்படி ராமன் கோயில் காட்டுக்கு போக வேண்டியதா போயிட்டு அப்படின்னால நாட்டை ஆளுவருக்கு திரும்பாத அப்படினால பரதன் பிரார்த்திக்க பாதுகை எதிர்கொள் பண்ணி கொடுத்தான். அதனால பாதுகை ஆளுது இப்ப நாட்டை ஆளுகின்றது. பாதுகை நாட்டை ஆளுவதும் கூட எதிர்ச்சையா ஆதி ராஜ்யம் அதிகம் பாதுகாவிகளே, நீங்க ரெண்டு பேரும் அந்த அயோத்தியா சாம்ராஜ்யத்தை ஆள்வதை எதிர்ச்சையாக பற்றீர்கள். பரதனுக்கு வெங்கத்தை கூட நேரில் இருந்து நாட்டை பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு எதிர்ச்சியாக ஏற்பட்டது. ராமன் காட்டுக்கு போவதும் எதிர்ச்சியாக ஏற்பட்டது முன்பு எதிர்பாராமல். அதே மாதிரி வாயுகள் நாட்டை ஆடுவதும் எதிர்ச்சியாக ஏற்பட்டது. எப்படி ஆண்டார்கள் அப்படின்னு கேட்டா அக்ஷதம் வசுமதி அரட்சதம். அயோத்தியா சாம்ராஜ்யம் பணம் சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு ஆளுநர் மேல கவலை இல்லை. ஏன்னா அங்க இருந்த பூமியை சொல்லச்ச பூமின்னு சொல்லாம வசுமதியும் அப்படின்னார் சுவாமி. அதனால அயோத்தியா சாம்ராஜ்யம் கொழிக்கிறது, நிறைய செல்வத்தை உடையது. அதுல ஒருவருக்குற சண்டையும் வந்து வராமல் காக்க வேண்டிய பொறுப்பு தான் பாதுகாப்பு. அதனால அக்ஷதம் அரக்ஷதம் எங்க ரெண்டு பேரும் நாட்டிற்கு எந்த விதமான குறையும் இல்லாமல் நாட்டை நீங்கள் ஆண்டீர்கள். அதனால இப்ப அக்ஷதம் நினைத்தனால ஏற்கனவே இந்த ராஜ்யத்தை விட இப்போது மிக நேர்த்தியாக ராஜ்யமானது விளங்குகிறது. நானும் பாதுகாப்பு ராஜ்ய காலத்தில் ஆகையினால பாதுகையனுடைய சாம்ராஜ்யம் எதிர்பாராமல் மக்கள் அவருக்கு கிடைத்தது. அதனால் நாட்டு மக்களும் சுபிட்சத்தை அடைந்தார்கள் என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி ஜெயசன் சாதித்தபடி. அதோட கூட எப்படியானால் பாதுகாதீகர்கள் ரெண்டு பேரும் ஆண்டார்கள் அப்படின்னாக்க ரெண்டு பாதுகாதீகனுக்கு காரணம் என்னன்னா, ஒருத்தரும் பரதனுக்கு பிரதிநிதியாக மற்றொருத்த ராமனுக்கு பிரதிநிதியாக. ஆக நீங்கள் இருவரும் பாதுகாதீர்களே, நீங்கள் இருவரும் ராமனுக்கும் பரதனுக்கும் பிரதிநிதியாக நின்று இந்த நாட்டை ஆண்டீர்கள். அதே போலதான் இரு உருவங்கள் எடுத்துக்கொண்டு இந்த நாட்டை இதுவரைக்கும் சத்திய வரும்படியாக பண்ணார் நம்மாழ்வார் ஆச்சாரியன். எப்படி கேட்டா, முதல்ல எடுத்த ரூபம் ராகண்டமான ரூபம், சதுர்த்த யோனியில ஒருவருக்கு மகனாக பிறந்து புலிமலத்திலே தவம் இருந்து நாட்டுக்கு வேதாந்த உபதேசம் பண்ணார். அந்த உபதேசம் மதுரகாவி ஆழ்வார் மூலமாக எல்லோருக்கும் கிடைத்தது. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நாகமுனிகளுக்கு அதே நம்மாழ்வார் சீவகண்டத்திலிருந்து தானே இங்கே இந்த யோகத்தில் அவருக்கு பிரத்யட்சமாகி மறுபடியும் குறைந்த நம்முடைய சம்பிரதாயத்தை அவருக்கு எல்லாரும் உபதேசம் பண்ணி எல்லாவற்றையும் நாட்டை ஞான நல்ல ஞானத்தை நவதேசமான ஞானத்தை கொடுத்து காப்பாற்றினார் நம்மாழ்வார். ஆக இரண்டு பாதைகள் ராமனுக்கும் பரதனுக்கும் பிரதிநிதியாக எப்படி நாட்டை ஆண்டனவோ அதே மாதிரி இந்த நாட்டை நம்மாழ்வார் இரு உருவத்தினாரே, பிராகிருதமான முதல் உருவத்தினாரையும் இரண்டாவது அபராதமான உருவத்தினாரையும் இந்த நாட்டுக்கு எழுந்தொள்ளி இந்த நாட்டை பகவத்கீதையில் ஈடுபடுத்தி நாட்டை காப்பாற்றினார் என்கிற கருத்தும் இதில் நமக்கு திருச்சி நிற்கிறது. வீர பதானுஷங்கமாத்ராது பரிபர்விஹேஷு நிவேசிதாய வித்வம் அதிகார விநேகசம் புனஸ்தே பரிவாராஸ்தவ பாதுகே பபூஹு. ஸ்லோகம் 174. வெளிவீர பதானுஷங்கமாத்ராது பரிபர்விஹேஷு நிவேசிதாய வித்வம் அதிகார விநேகசம் புனஸ்தே பரிவாராஸ்தவ பாதுகே பபூஹு. இந்த ஸ்லோகத்தில் ஆகவே திருவடியின் கீழ் இருப்பதனால அதை எடுபடி சாமான்கள் மாறி சொல்லலாமா அப்படின்னு ஒரு எண்ணம் தோன்றுகிறது. ஏன்னா பெருமாள் புறப்பாடு நடந்தால் குடைபிடிப்போம், வெண்சாமரம் வீசுவோம், திருட்டி எடுத்துக்கொண்டு போவார்கள், இதுகளுக்கெல்லாம் பரிசவன்னு பேரு அல்லது பரிபரகன் பேரு. நாம் தமிழ்ல எடுபடி சாமான்கள் சொல்றோம். இதெல்லாம் ஒரு மரியாதைக்காக எடுத்துட்டு போற வழக்கம். அது மாதிரி பெருமாளுடைய திருவடி சம்பந்தப்பட்ட பாதுகையும் இந்த கோஷ்டியில சேர்ந்ததோ அப்படின்னு சிலர் நினைத்தார்கள். அத மாதிரி செய்ய நினைக்க கூடாது. ரவீர பத அனுஷங்கம் அத்திராது ரவீரன் ராமன் அவனுடைய திருவடி சம்பந்தம் ஏற்பட்டது பாதுகைக்கு. அதை வைத்துக் கொண்டு எம்பெருமானுக்கு சம்பந்தமான அதுக்கு மரியாதைக்காக இருக்கக்கூடியதான பொருள்கள் இருக்கேன், உடை சிரட்டி வஞ்சாமரங்கள்லாம். அதுபோல இந்த பாதுகையும் நினைக்கலாம். பரிபர்வேசு நிவேசிதா எதித்தம் அது மாதிரி இதுவும் ஒரு எடுபடி சாமானை போன்றது அப்படின்னு சிலர் சொல்லுவான். அது தப்புங்கிறான். ஏன் கேட்டா அதிகார வினே கசம் புனஸ்தே பரிவாராஸ்தவ பாதுகே ஒன்னுக்கு ஒரு வேலையாள் இருந்தான்னா இன்னொரு வேலையா அந்த வேலையாளுக்கு வேலை செய்ய மாட்டான். ரெண்டு வேலையாள்ல ஒருத்தன் வந்து அவனுக்கு அவனோட மட்டம் இவன் வசந்தவன் அப்படின்னு ரெண்டு வேலையாள்ல ஒருத்தனை சொல்ல முடியாது. ரெண்டு பேரும் எஜமானனுக்கு வேலை செய்கின்றவர்கள். அதுபோல இங்க இந்த பெருமாள் எழுந்திருக்கின்ற காலத்தில் எப்படியானால் வெஞ்சாமரங்கள் முதலியன வீசப்படுகின்றனவோ அது மாதிரி இதெல்லாம் பக்கத்தில் வீசப்படுகின்றன, பாதுகை திருடியில் பயன்படுத்தப்படுகிறது என்று சொல்லி அதை போல இதுவும் ஒரு எடுபடி சாமானை போன்றது என்று சொல்வதற்கில்லை. ஏன் கேட்டா பின்னாடி பாதுகா பட்டாபிஷேகம் ஆகி அவர் ராஜ்ய பரிபாலனம் பண்றார். ராஜ்ய பரிபாலனம் பண்ணுகின்ற காலத்தில் அதே பாதுகைக்கு பரதாழ்வான் குடை போடுகிறான், சத்ருகன் வெஞ்சாமரம் வீசுகிறான். ஆக அது எடுபடி சாமானாக எடுபடி சாமானாக இருக்கும் பட்சத்தில் அதற்கு இன்னொரு எடுபடி சாமானான வெண்சாமரம் குடை இதை யாராவது போடுவார்களோ? ஆக பெருமாளுக்கு ராமனுக்கு போட வேண்டிய வெஞ்சற்ற குடை தாமரம் இவைகளெல்லாம் இவள் ராணியாக சிம்மாசனத்தில் ஏறி பொழுது இவளுக்கும் போட ஆரம்பித்தார்கள். ஆகையினால பாதுகைய எடுபடி சாமானை போன்று பரிச்சதம் என்று சொல்ல முடியாது அப்படிங்கிறார் சாமி. அதிகாரதினே கசம் புனக அதிகாரத்தினை ஆட்சியை ஏற்றுக்கொண்டு ஆளுகின்ற காலத்தில் எப்படி பரிவாராஸ்தவ பாதுகே பிரபு இந்த பரிவாரங்கள் இருக்க வெண்சாமரம் இதெல்லாம் மறுபடியும் போடுறால எப்படி போட முடியும்? ஆக ஒரு எடுபடி சாமானுக்கு இன்னொரு எடுபடி சாமி மரியாதை பண்ணாது, ஒரு வேலையாளுக்கு இன்னொரு வேலையாள் மரியாதை பண்ண மாட்டேன், இதுக்கு ஊழியம் செய்ய மாட்டான். அதுபோல ஆக பரிஜனன் சொன்னா ஒரு எஜமானனுக்கு கீழே வேலை செய்கிறவன். அத மாதிரி இல்லை. இது பின்ன இவளுக்கு வெண்சாமரம் வீசப்படுவதால் வெண்கொற்ற கொடை பிடிக்கப்படுவதால் இவள் பெருமாளுக்கு சமமாக இருக்கா, அதனாலதான் சிம்மாசனத்தில் உட்காந்து வச்சு பரதன் இதையெல்லாம் பண்ணான். ஆகினால பாதையானது எழுபடி சாமானை போன்று ஆகாது என்று சாதித்தான். எப்படின்னு கேட்டா அதுக்கு சில உதாரணம் சொல்ல வழக்கம். பாதுகை திருவிடியில் இருக்கிறதுனாலேயே அதை எடுபடி சாமானை போன்றதுன்னு சொல்ல முடியாது. திரிபுராசுர சம்ஹாரம் நடந்தது. அப்போ ருத்ரன் சண்டை போட்டு களைச்சு போற சமயத்தில் பெருமாள் ஒத்தாசை பண்ணார். என்ன பண்ணார்? ருத்ரன் விட்ட அம்பு இருக்கேன், அம்பு நுனியில தான் போய் உட்காந்து அந்த ருத்ரன் அம்பு விட்ட உடனே அதை கொண்டு திருவிழா சம்பவம்.